கிணறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி ஆட்டுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா தாளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய கலந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் இடிச்சு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுக்கலாம் எரிய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் ஆட்டுங்கட்டா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய சுத்தி பொங்கல் பொங்கல்